சொல்ல என்ன, விதி என்ன, விடை என்ன? மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே? மனமே இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வாழ வேடிக்கை, இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் தவிக்குது துடிக்குது. உடல் என்ன, உயிர் என்ன, உறவு என்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன? மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே? மனமே கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடம் எங்கே?